நானுமே இரவே இரவே நிலவாய் வாராய் நீயே விரல்கள் தொடுவே நான் உயிரே நான் வருவேன் உனையும் போவேனோ கனவிலே தினம் நீயும் வருவாயே கல்வரே வா.